அனைத்து விவசாய நட்பு சொந்தங்களுக்கும் கோபுவின் மதிய வணக்கம். எல்லாத்து பதிவும் கேட்டுட்டு இருந்தேன். இதில் நம்ம வந்து இரண்டு விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப புரிஞ்சு ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒரு விஷயம், எப்போ பார்த்தாலும் விவசாயம் விவசாயம் விவசாயம் அதையே கட்டிட்டு அளவுறது விட்டுட்டு அதை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்றோம். அதே சமயத்தில் நம்மளுக்கு தேவையான பலன்களும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ இதில் வந்து ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, நம்மளுக்கு அதிகப்படியான நிலம் இருக்கணும், குறைஞ்சபடியான ஆள் இருக்கணும். அதில் விளைஞ்சதுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்தியாவில் வந்து அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ நிலம் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த விஷயத்தை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ குறைவான நிலத்தில் நம்மளோட உழைப்பு போட்டு நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானது எப்படி எடுக்கலாம்? அதே சமயத்தில் ரெண்டு விஷயங்கள் இதில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய பகுதி என்னன்னா, கணவன் மனைவிங்கிற மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து இயங்கினா தான் வாழ்க்கை. தனித்தனியாக இயங்கினா வாழ்க்கை இல்லை. விவசாயி உழைப்பு போடுறான், அந்த விளைச்சி வந்து அந்த விளைச்ச இப்போ வாங்கிட்டு ஒருத்த வாங்கிட்டு போய் நல்லா அனுபவிக்கிறான். ஏன் இந்த விவசாயியே வந்து கொண்டு விற்க மாட்டேங்கிறான்? இதை செஞ்சால் தான் நம்ம உண்மையாலுமே வந்து மேலே வர முடியும். செய்யக்கூடிய நேரங்களில் நம்ம பொருளை நாமளே விற்றா தான், அதை போய் சேரவனுக்கு போய் சேர்ந்ததுனா தான் நாம் அதை லாபத்தை அனுபவிக்க முடியும். அப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ பண்ணுற வேலையே வந்து நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு நீங்களே போய் விற்று பாருங்கள். அது பல விதத்தில் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு மஞ்சள்லாம் இருக்குது வச்சுக்கணும். மஞ்சள்லாம் நாம் என்ன பண்ணோம், ஒட்டுமொத்தமாக வியாபாரி கொடுத்துட்றோம். 5 ரூபாய்க்கு விற்றாலும் அதே மஞ்சள் பாக்கெட் 100 ரூபா பாக்கெட் பார்த்திங்கன்னா 20 ரூபா தான். அதே மஞ்சள் 25 ரூபாய்க்கு விற்றாலும் 100 கிராம் பாக்கெட் பார்த்திங்கன்னா அதே 20 ரூபா தான். அப்படின்னா எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்க? ஏன் இதை நம்ம பண்ண முடியாது? நம்மளால் மஞ்சளை வேக வச்சு அரைச்சி அது ஒரு பொட்டணம் போட்டு விற்க முடியாதா? கண்டிப்பாக முடியும். யாரும் செய்ய தயாராக இல்லை, அதுதான் பிரச்சனை. நம்ம செஞ்சோம்னா இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம பொருளை எப்படி விற்கலாம், நம்ம பொருளை எப்படி இது பண்ணலாம்? ஒட்டுக்காக வந்து 5 ஏக்கர் வெங்காயம், 2 ஏக்கர் கடலக்காய், 3 ஏக்கர் அப்படின்னு போடுறதுக்கு போல அந்த பகுதிகளை பிரித்து போடுங்க. அப்போ உங்களால் அந்த பொருளை கொண்டு போய் விற்க முடியும். அப்போ இருக்கிற தண்ணிக்கு என்ன பொருள் வருமோ ஒட்டுக்க எல்லாம் ஒரே வெள்ளாமே வைக்காதீங்க. ஒரேடியே வெங்காயமாக வைக்காதீங்க, ஒரே கடலக்காயே போடாதீங்க, ஒரேடியே நெல்லா போடாதீங்க, ஒரே கொல்லா போடாதீங்க. எல்லாம் கலந்து போட்டு பாருங்கள். நீங்களே ஒரு கடை கடை முதலாளி ஏறிங்க. அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். தினமும் அப்போ காலையில் 2 மணி நேரம் சந்தைக்கு போயிட்டு வரலாம். அப்போ மனசு நல்லா இருக்கும். நான் பல பேர்த்து பார்ப்போம், கலகலன்னு இருப்போம், நல்லா பேசுவோம், நல்லா பிடிப்போம், வீட்லேயும் அலுப்பு இல்லாமல் இருக்கும். காலையில் போயிட்டு வந்துட்டு இது பொருள் விற்றுட்டு வந்துட்டு இருக்க வேலையை ஆடு மாடு இதெல்லாம் பார்த்துட்டு பொழுதோட மற்ற வேலைகளை செய்யலாம். அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு அன்னைக்கு அன்னைக்கு அந்த காசு நம்ம கைக்கு வரும். நாம் தான் முதலாளி. நாம்ளே உருவாக்குறோம், நாம்ளே விளைவிக்கிறோம், நம்மளுக்கு வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு வரோம். நாம் தான் முதலாளி. நல்ல நமக்கு தேவையான பணம் கிடைக்கும், தேவையான பொருள் கிடைக்கும், நல்ல அறிவு எல்லாமே கிடைக்கும். இது தயவுசெய்து நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். செய்ய மாட்டேங்கிறோம். ஏன் இது போக முடியும் இல்லைன்னா, கூட்டாக 4 பேர் 5 பேர் சேர்ந்து இயங்கணும், அதுவும் பண்ண மாட்டேங்கிறோம். இது ரெண்டும் செஞ்சால் தான் விவசாயம் பண்ண வந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, வெற்றிகரமாக இருந்தாங்க. இன்றைக்கி கூட்டு குடும்பங்கிற கான்செப்ட் போயிடுச்சு. அப்படிங்கும்போது இப்போ கூட்டு பண்ணைகள், 4 விவசாயிகள் 3 விவசாயிகள் சேர்ந்து இயங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் 2 நாள் போனீங்கன்னா கூட அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அவங்க 2 நாள் போனாலும் நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஏன் நம்ம இதை இயங்க மாட்டேங்கிறோம்? ஆனால் இன்னொருத்தனை போய் அடிமையாக உட்காந்து வேலை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அவங்கள்ட்ட காசு கொடுக்காங்கிறதுக்கு போய் அது மொழி தெரியாதவங்கள்ட்டலாம் பேசிட்டு வாழ்கிறோம், தெரியாத மொழியை கற்றுக்கிட்டு வாழ்கிறோம். அப்போ தெரியாத வேலையை கற்றுக்கிட்டு செய்கிறோம். ஆனால் நம்ம தெரிஞ்சு பழகி எல்லாம் பாசம் ஆசை பாசம் இருக்கலாம், ஏன்னா ஒன்றா இயங்க முடியல அப்படிங்கிறது தான். இயங்கணும். அப்படி இயங்கும் பொழுது கண்டிப்பாக அது வெற்றிகரமான ஒரு விவசாயத்தை விட வெற்றிகரமான தொழில் எதுவுமே கிடையாது. ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். வெறும் பணத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு விவசாயம் என்றைக்கு இயங்கலை. அடுத்தது, இந்த பொருள்லாம் கொண்டு போய் வெளிநாட்டுக்கு அனுப்பணுங்கிறது ரெண்டாவது எண்ணங்களாக வச்சுக்கணும். முதல் எண்ணங்களாக வச்சுக்கவே கூடாது. இரண்டாவது எண்ணம் தான் வந்து வெளிநாட்டு நம்ம மக்களுக்கும் நம்மளுக்கும் நல்ல பொருளை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் முதல்ல நம்மளுக்கு இருக்கணும். அப்படிங்கிற மேலும் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அதனுடைய லாபங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ பழனிசாமி ஐயா வந்து 4000 தேங்காய் வெட்டி போட்டு ஐயா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அந்த தேங்காயை வெட்டி அதை ஊற வந்து தனியாக வைக்கலாம். அப்புறம் அந்த தேங்காயை வந்து ஆட்டி எண்ணெயாக கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் இன்றைக்கி வாங்குகிறாங்க, வாங்காமல் இல்லை. அப்படிங்கும்பொழுது நேரடியாக சொன்னால் அந்த லாபங்கள் வந்து முழுக்க முழுக்க விவசாயியே போய் சேரும். அந்த ருசியை ருசிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த உண்மையான சுவையை தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனை வந்து வெளிவரணும் ஆசைப்படுற மக்கள். இதுதான் வந்து என்னுடைய விருப்பங்கள். இதை செய்ய ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுங்க, தயவு செய்துங்க. நன்றி.